ஏற்பாடாக இருக்கிறவங்க இதில் இந்த காலத்துக்கு பொருந்தாதுன்னு. காலத்துக்கு எது பொருந்தும்னு சில விஷயத்துக்கு, காலத்துக்கு பொருந்தாத விஷயம்னு சில விஷயம். இப்போ உதாரணமாக அந்த காலத்தில் மாட்டு வண்டியில் பயணம் பண்ணுறாங்க. இப்போ உன்னால் மாட்டு வண்டியில் பயணம் பண்ண முடியாது. நினைச்சா முடியும், பணம் செலவு பண்ணி மாடு வச்சுக்க முடியும், வண்டி வச்சுக்க முடியும். ஆனால் மாட்டு வண்டியில் நீ காந்திபுரத்துலேருந்து ஆஸ்பத்திரி போக முடியாது. இந்த கவர்மெண்ட்டில் சட்டமே அனுமதிக்கிறது கோயம்புத்தூர்ல மாட்டு வண்டி ஓட்டக்கூடாது, சிட்டிக்குள்ளே மாட்டு வண்டி ஓட்டக்கூடாது, ரூல் டிராஃபிக் ஜாம் ஆகிடும். நீ போக முடியாது. அப்போ இந்த காலத்தில் ஒத்து வராது, அது கிரேட், கரெக்ட். ஆனால் அந்த காலத்தில் சாப்பிட்ட நீயே சாப்பிட்ற. இப்போ இது காலத்தால் மாற்ற முடியாது. இப்போ சொன்ன லிஸ்ட் இருக்கு, இந்த லிஸ்ட் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது என்ன? உணவு, தூக்கம், அப்புறம் சந்ததி விருத்தியில் நான் பாதுகாப்பு உணவு. எந்த காலத்திலும் எல்லா உயிருக்கும் இதை தவிர்த்து மனிதனுக்கு என்று ஸ்பெஷலாக ஒன்று இருக்கு, அதுவும் காலத்தால் மாறும். ஆனால் இது வேற எந்த உயிர்களுக்கும் இல்லாத ஒரு தேவை. மனிதனுக்கு மாற்ற அது என்ன என்றால், தன்னை பற்றாக்குறை உள்ளவனாக பார்ப்பது, தன்னை பற்றாக்குறை இல்லாதவனாக ஆக்கிக் கொள்ள விரும்புகிறது. இந்த நிலை மனிதனுக்கு இருக்கு. அதாவது பற்றாக்குறை உள்ளவன் என்ன, மனிதனுக்கு இயற்கையாக தோன்றுகிறது என்ற உணர்வு. எனக்கு பிரச்சனை மாறு போயிட்டு இருக்கும்போது பஸ்காரன் லாரிக்காரன் சேர அடிச்சுட்டார், ட்ரெஸ் சேர அடிச்சு ஐயா சினிமா இருக்கு போராட்டில் என்ன தன்னை பற்றாக்குறை உள்ளவனாக பார்க்கும் தன்னை இயலாமை உள்ளவனாக பார்க்கும் உடல். இயலாமைங்கிறது வேறு, அதை ஒரு குறையாக பார்த்தல் வேறு. மனிதன் மட்டுமே இதையெல்லாம் குறையாக பார்க்கும். பஸ் போயிட்டு பஸ்ஸுடைய சென்று தங்கே மாட்டு மேல அடிச்சிருச்சு, மாட்டு மேல சேர்ந்து. இப்ப மாட்டுக்கு அதனால காம்ப்ளெக்ஸ் வருதாங்க, மாட்டுக்கு காம்ப்ளெக்ஸ் வருதாங்க. சரி எல்லாரும் என்ன பார்க்க மேல சேர அடிச்சு படிக்கலாம், சரி அந்த ரோட்டில் நடக்கவே வைக்க மாதிரி நான் எப்படி போகணும் இப்படி மாட்டு. ஒரு நாய்க்குட்டி மேல சேர்த்து தண்ணீர் அடிச்சிருச்சு, அது விரதமா இருக்க. ஆனா மனிதனுக்கு அவ்வளவுதான் கரெக்ட். அவங்க ரொம்ப வேர்த்து போட்டிடுது, படப்படங்குது, அதுக்கப்புறம் அவங்க எப்படி போகிறதுன்னு தெரியல, நான் எப்படி ஃபங்க்ஷன் போகிறது, நான் திரும்ப வீட்டுக்கு போகணும், ட்ரெஸ் பார்க்கணும், எனக்கு அது சிறப்பாக இருக்கு, அவமானமாக இருக்கு. இப்போ என்ன செய்யலாம், தன்னுடைய குறைகள் அல்லது இயலாமைகள் இவைகளிலிருந்து வெளிவரது அதற்காக முயற்சி இருக்கிறார். அதை தண்ணி போட்டு கழுவ முடியுதான்னு பார்க்குறான், தன்னை வந்து பாதிக்கப்படாதவனா காட்டிக்கிறதுக்கு முயற்சி இருக்கிறான், தன்னை குறையற்றவனாக காட்டிக்கொள்ள முயற்சி இருக்கிறான், தன்னை வீரனாக காட்டிக்கொள்ள முயற்சி இருக்கிறான், விதமாக முயற்சி. அந்த முயற்சியில வெற்றி அடைந்தால் சந்தோஷப்படுறான், தோல்வி அடைந்தால் வருத்தப்படுறான், கரெக்ட். இதெல்லாம் எந்த காலத்து மனிதனுக்கு இருக்கும் பிரச்சனை? அந்த காலத்து மனிதனுக்கா, இந்த காலத்து மனிதனுக்கா? எல்லா காலத்திலும் இன்னும் கோடி வருஷம் கழிச்சு வரவங்களுக்கு. ஆனா இந்த பிரச்சனை உலகத்துல வேற எந்த பிரச்சனை எந்த உயிருக்கு இருக்கு? ஒரு எந்தமே எந்த மயிலும் தன்னை காம்ப்ளெக்ஸா நினைக்கல, எந்த புறாவும் தன்னை காம்ப்ளெக்ஸா நினைக்கல, ஈவன் எந்த காக்காயும் தன்னை காம்ப்ளெக்ஸா நினைக்கல. இந்த புறாவெல்லாம் அழகா இருக்கு, ரொம்ப ஒருத்தமா இருக்கு, காயும் புறாவெல்லாம் அழகா இருக்கு, பச்சை கிளியெல்லாம் அழகா இருக்கு. காக்காவுக்கு அந்த பிரச்சனை கிடையாது, குரங்குக்கு அந்த பிரச்சனை கிடையாது, பன்றிக்கு அந்த பிரச்சனை கிடையாது, நாய்க்குட்டிக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த பிரச்சனையை மனிதனால் தாங்க முடியாது. அப்போ மனிதனுடைய உணர்வு தன்னை பற்றாக்குறையாக்க பார்ப்பதை விரும்பாது, தன்னை பூரணமாக ஆக்கிக்கொள்ள காலத்தால் மாற்ற யாருக்குமே மாறாதுங்க. நம்மளை பல பேர் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க இதெல்லாம் கத்துக்கிறது. அவங்களுக்கு எல்லாம் மனிதனுடைய சைக்காலஜி என்னன்னு தெரியாது, மனிதனுடைய சாத்தியம் என்னன்னு தெரியாது. எல்லாம் தெரியாததுனால அவங்க தப்பா முடியுது, தப்பா வாழ்க்கை நடத்திக்கிறாங்க, நம்மளை குழப்பம். பெரிய பெரிய ஆட்கள் மீடியாக்காரங்களா இருக்கட்டும், எஜுகேட்டட் பீப்புளா இருக்கட்டும், எம்எஸ்சி பிஹெச்டின்னு படிச்சு நம்ம என்ன நினைச்சு போனா படிச்சிருக்கிறதுனால, ப்ரொஃபஸரா இருக்கிறதுனால, யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் இருக்கிறதுனால, இவர் பெரிய சயின்டிஸ்ட்ங்கிறதுனால, இவங்களாம் பெரிய இவங்கன்னு நம்ம நினைச்சோம். அப்படிலாம் ஒன்று அவங்க பெரிய இவங்க, அவங்க படத்தில் அவங்க ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் இருக்கிறார், உலக புகழ்பெற்ற சயின்டிஸ்ட் கண் மருத்துவர், உலகத்திலேயே அவங்க தான் மிகச்சிறந்த விஞ்ஞானி. அவருடைய மொபைல் ஃபோன் ரிப்பேர்னா அவர் என்ன பண்ணுவார், அவருடைய மொபைல் ஃபோன் என்ன ரிப்பேர்னா என்ன பண்ணுவார், அவர் திரும்ப தெருமுனையில் இருக்கிற மெக்கானிக் தான், எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக இருக்கும். கரெக்ட், அவர் மொபைல் ஃபோனை அவர் சரி பண்ணி. அப்போ தன்னுடைய மொபைல் ஃபோனை பற்றி அறிவே இல்லாதவருக்கு எப்படி வாழ்க்கையை பற்றி பேச முடியாது? கரெக்ட், அந்த விஷயத்தில் அவர் முட்டாள் முட்டாள். அதனால முட்டாள்னு சொல்றதுனால வந்து நம்ம கேவலமாக நினைக்கிறோம், அவர் கேவலம்னு அர்த்தம் கிடையாது. வாழ்க்கையை பற்றிய விஷயத்தில் முட்டாள். இப்போ என்ன எடுத்துக்கிட்டா, அந்த மொபைல் ஃபோன் பற்றிய விஷயத்தில் முட்டாள். கரெக்ட், அவ்வளோ ஃப்ளைட் ஓட தெரியுமான்னா எனக்கு தெரியாது. ஃப்ளைட் ஓட்டுதல் விஷயத்தில் நான் முட்டாள். கப்பல் ஓட்டும் விஷயத்தில் நான் முட்டாள். கரெக்ட், ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு அறிவிக்கும். எல்லாருக்குமே அவங்கவுங்க விஷயத்தில் திறமை இருக்கும், மற்ற விஷயங்கள் தெரியாது. அதுபோல் சாத்திய சாதன விஷயத்தில் உலகத்தில் இல்லை, யாராலையும் தானாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதுக்கு தீர்வு சொல்லக்கூடிய யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது வேற, இதுவரைக்கும் பேசுனதே யாராலையும் கண்டுபிடிக்க முடியும். அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாமல் தான் இதெல்லாம் இந்த காலத்து கொடுத்துருவாரு, இந்த காலத்து கொடுத்துருவாருன்னு பேசுவோம். அதே மாதிரி மனிதன் தன்னை பலகீனமானவன் என்று, பற்றாக்குறை உள்ளவன் என்று, அல்லது குறைகள் உள்ளவன் என்று அவனால் ஒத்துக்கொள்ள முடியாது, அவனால் அங்கீகரிக்க முடியாது. அது அந்த உணர்வு இருக்கும் வரை அவனால் நிம்மதியாக இருக்க முடியாது. எத்தனை போட்டி சொத்து அந்த உணர்வு, என்ன உணர்வு, தன்னை பற்றாக்குறை உள்ளவனாக பார்க்க முடியும். உலக மகா பணக்காரன், பணம் மட்டும்தான் அதிகமா இருக்கு. கரெக்ட், அவன் வீட்டில் வந்து வேறு பல பிரச்சனைகள் இருக்கும் அவனுடைய வாழ்க்கையில், அந்த பிரச்சனைகள் அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும், அவன் நிம்மதியா இருப்பான். ஆனா உலக பணக்காரன் சொல்லி பத்திரிகைகள்ல ஒரு டிவியில வரும், உலகத்துல இருக்கிறவங்க நினைச்சுக்கிறாங்க அவனுக்கு என்னப்பா குறையும். ஆனா அவன்கிட்ட பார்த்தா தெரியும், அவனுடைய நிலையில இருந்து பார்த்தா அவன் குறைகள் வரும். அவனுடைய வாழ்க்கை பிரச்சனையே அவங்களுக்கு போகணும், அவனுடைய மனப்பிரச்சனைகள் அவங்களுக்கு போகணும். சாஸ்திரம் இந்த இடத்தில் ஏமாற்றல் இருக்கவில்லை, யாரையும் யாரும் ஏமாந்து போவதையும் விரும்பவில்லை. ஏமாந்து போகாத ஃப்ராங்க் ஆயிருக்கு. இப்போ சொசைட்டியில் என்ன நிலைமைனா பர்சனல் லைஃபெல்லாம் வெளியில் கொண்டு வரது இல்லையா? ஓட்டப்பந்தயத்தில் உலகத்தில் முதலிடம் பத்திரிகையிலோடு, கரெக்ட். வெயிட் லிஃப்டிங்கில் உலகில் முதலிடம் பத்திரிகையிலோடு, யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் பத்திரிகையிலோடு, கோல்டு மெடலிஸ்ட் பத்திரிகையிலோடு, உலகிலேயே அதிகமாக மாசம் சம்பளம் வாங்குபவர் பத்திரிகையிலோடு, இவர் மிகப்பெரிய விஞ்ஞானி பத்திரிகையிலோடு. ஆனால் அவர் வீட்டில் நேற்று மனைவிட்டு அடி வாங்கினார்கள். பத்திரிகையிலோடு தான் மாமியார் டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணு மூணு நாள் தூங்கல சாப்பிடல. பத்திரிகையில் வருமா? ஆனால் அந்த பொண்ணு வெளியில் வரும்பொழுது கோல்டு மெடலிஸ்ட், ஓட்டல் பந்தயத்தில் உலகில் முதலிடம், வெளியில் வந்தால் கேமராலாம் ரெடி, உள்ள வந்தது கரெக்ட். அப்போ உலகம் என்ன பண்ணுதுன்னா லைஃபை பிரிக்குது, பர்சனல் லைஃப், பப்ளிக் லைஃப். பப்ளிக் லைஃப்ல முன்னேறத மட்டும்தான் உலகம் காட்டும், பர்சனல் லைஃப்ல சஃபர் ஆகிறதா காட்ட தயார், பேசவும் தயார். ஆனால் சாஸ்திரம் ஒத்துக்கிறது இல்லை, நம்ம பண்பாடே ஒத்துக்கிறது. நம்ம பண்பாடு என்ன சொல்லுது? முதல்ல நீ பர்சனல் லைஃப்ல சாட்டிஸ்ஃபைடா இரு, பப்ளிக் லைஃப்ல நீ முன்னேறது முன்னேறதுன்னா நெக்ஸ்ட் அடுத்து. பப்ளிக் லைஃப்ல உனக்கு பேர் புகழ் வர்றதெல்லாம் அடுத்து, அதெல்லாம் ஏமாந்து போ. பப்ளிக் உன்னை பாராட்டுதுங்கிறத வச்சு ஏமாந்து போ. இதை பற்றி டிஸ்கஷன் வந்து செகண்ட்ல உள்ள மற்றவங்களாம் எனக்கு தப்பாக நினைக்கிறாங்க, நான் என்ன பண்ணுறதுங்கிற ஆரம்பிக்கிறேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புரியல. ஸோ பப்ளிக்கினுடைய சர்டிஃபிகேட்டை வைத்துக்கொண்டு தன்னை இறை கொடுக்கணும் என்ன? அது சும்மா வெளி உலகத்துக்கு மட்டும் நீ பாராட்டப்படுவாய், முன்னால் நீ பாராட்டப்படுவாய், நீங்கள் முன்னாலே வீட்டில் இருக்கிறவங்கிறது அர்த்தம் என்ன? வீட்டில் இருக்கிறவங்க உங்களை அவமதிச்சாச்சு, பப்ளிக்கில் வந்து கோல்டு மெடல் வாங்கிட்ட, எங்கே பார்த்தாலும் உங்கள் பேர் உலகம் பூரா பரவிடுச்சு. கோல்டு மெடல் வாங்கிட்டு கார்லேருந்து இறங்குற மிகப்பெரிய கூட்டம் உன்னை வழி அனுப்பி, நேர்ந்து மெடல் வாங்குற இடத்துலேருந்து வீட்டு வாசப்படி வரைக்கும் பெரிய கூட்டம். நீ வீட்டுக்குள்ளே நுழையும் போது தான் பாராட்டி உனக்கு ஜெய் வாழ்வே கூட்டம் போட்டு உள்ளே இருந்தது. உள்ளே வந்த பெரிய மெடல் வாங்கினாலாம் மெடல் மூஞ்சிய பாரு, நீ யார் எங்கேருந்து வந்து நீ எனக்கு தெரியும், உலகத்தில் எனக்கு தெரியும் என்னாச்சு அன்னைக்கு ராத்திரி தூங்கிடுச்சு கரெக்ட். அன்னைக்கு வாசப்படி வர்ற வரைக்கும் நீ நிம்மதியாக இருந்த, வார்த்தை கேட்டது புரிஞ்சு போச்சு, இவ்வளோ நல்லா இருந்தோம் நான் இந்த வீட்டுக்குள்ள தான் குடியிருக்க வேண்டும் நீங்களும் நிறைய கரெக்ட். அப்போ இது வந்து உலகத்துக்கு தெரியும், ஆனால் உன்னால் உலகம் கொடுத்த சர்டிபிகேட்டை வைத்துக் கொண்டு நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் பர்சனல் லைஃபில் நடக்கக்கூடிய என் மனம் அடையும் வாட்டங்கள் வருத்தங்களை நினைத்து நான் கவலைப்பட தயாரிக்கிறேன், அது என்னை பாதிப்பது இல்லை. இப்ப யாராலையும் சொல்ல முடியுமா? மன வாட்டங்கிறது பர்சனல் லைஃப்னாலேயும் பப்ளிக் லைஃப்னாலேயும் தான் மனம் பாதிக்கப்படும். இவர் மனம் பாதிக்கப்பட்டவர், இவர் மனம் பாதிக்கப்படாதவர், இதை பற்றி பத்திரிகை உதவிட்டு இருக்கா? இவர் உலகிலேயே மனம் பாதிக்கப்படாமல் வாழ்பவர் இப்படின்னு பத்திரிகை வருதா? இவர் என்ன நடந்தாலும் கவலைப்படாமல் வாழ்பவர் டிவியில் வருதா? இல்லையா? அப்புறம் என்ன பேச்சு அப்படின்னா, இந்த உலகத்துல மக்கள் நம்மை சுற்றி இருப்பவர்களும் சரி, யாரை வைத்துக் கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் முன்மாதிரியாக? பத்திரிகையில வர்றது, டிவியில வர்றது, கரெக்ட், புஸ்தகங்கள்ல வர்றது, இவங்களை தான் முன்மாதிரியா வச்சுக்க முடியும். இவங்கள யாரை தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறாங்க? பப்ளிக் லைஃப்ல ஏதாவது சாதனை பண்ணாங்க மட்டும்தான், பர்சனல் லைஃப் என்ன பத்தி கவலை இல்லை கரெக்ட். பத்திரிகைகள் பாராட்டது இந்த திரைப்படத்தில் நடிக்கும் இந்த நபர் உலக புகழ் பெற்ற நபர் அப்படி இப்படின்னு பாராட்டுறாங்க. மெடல் வாங்கியாச்சு, அது வாங்கியாச்சு, இது வாங்கியாச்சு, அந்த நபரை தூக்கி விடுறாங்க, பக்கம் பக்கமா போட்டோ போடுறாங்க, எல்லாரும் வாங்கி அந்த போட்டோ வீடெல்லாம் ஒட்டிக்கிறாங்க, டிவியில அந்த நபர்கிட்ட பேட்டி எடுத்து வந்துகிட்டே இருக்கு வரிசையா. ஏதாவது தீபாவளிக்கு தான் அந்த நபருடைய பேட்டி, பொங்கல் தான் அந்த நபருடைய பேட்டி, எல்லா நபரும் போட்டி போட்டுக்கிட்டு அந்த நபரை புகழாங்க. ஆனா ஏதோ வாழ்க்கை சம்பவம் அந்த நபர் நடிக்கின்ற நபர் தற்கொலை பண்ணிடுச்சு. இவர் திரும்பி பார்க்க யாரும் கிடையாது. கடைசியா போன ஆறுதலோட பாவம் அந்த நபர் பத்திரிகை எடுத்துக்கிடுவோம், தீவிரம் கொடுத்துருவோம், பாவம் நல்ல புகழ்ச்சி. நீ எழுதிட்டு இப்ப அடுத்தவங்க பின்னால கேமரா தூக்கிட்டு போயிட்டு கரெக்ட். ஆனா போனவன் நிலத்து உனக்கு அடுத்த நபரை வச்சுட்டு அடுத்த தீபாவளியை நீ நடத்திட்டு போயிடுவேன். போனவன் சஃபரானது அதை யாருமே பார்த்தது. தற்கொலை பண்ணினாதான் பர்சனல் லைஃப்ல சஃபரிங் இருந்திருக்கு அப்படின்னு கிடையாது. தற்கொலை பண்ணாத வரைக்கும் அவன் தற்கொலை பண்ணிக்காதவன் தான் கரெக்ட். தற்கொலை பண்ணாத வரைக்கும் பண்ணாதவன் தான். அவ சஃபரிங் இருந்ததுனால தானே பண்ணியிருக்கான் அப்படின்னு தற்கொலை பண்ண பிறகுதான் உனக்கு தெரியும். அப்ப இந்த சஃபரிங் தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க மட்டும்தான் இருந்ததுங்க. அதுக்குமே இருக்கு அளவு கூட போச்சு. ஆனால் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டிய உலகத்திலேயே தற்கொலைங்கிறது நடக்காத ஒரே நடுவு 500 வருஷத்துக்கு முன்னாடி தற்கொலை பண்ணப்பட்டது. 500 வருஷத்துக்கு முன்னாடி தற்கொலைங்கிற பழக்கம் எப்ப வந்ததுன்னா முகலாயர்களுடைய ஆட்சி ஆரம்பிச்சது. இந்த அவுரங்கசீப் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் என்ன அவங்களுடைய பீரியட்ல என்ன நடந்துச்சுன்னா ஒரு கணவன் இறந்து போயிட்டா ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பெண்ணை கடத்தி விடுவார். இந்த பசங்க வந்து கடத்தி அவங்க பாதுகாப்பு இல்லை வாழ்க்கை. அதனால இந்த பெண்கள் என்ன ஆரம்பிச்சாங்கன்னா என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா கணவன் இருந்தாக்க இவங்க உடனே போய் தற்கொலை பண்ணிட்டாங்க. ஆமா அப்பதான் இந்த உடன்கட்டை பழக்கம் சரி. அப்ப இந்த பெண்